அமுதன் வணக்கம். ஒரு மரம் ஒரு குழியிலேருந்து தண்ணி எடுத்துக்கணும், ஒரு குழியிலேருந்து உரம் எடுக்கணும். இரண்டு ஒரு மரம் இரண்டு இடத்துலேருந்து தண்ணியோ இரண்டு இடத்துலேருந்து உரத்தையும் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி குழி அமைப்பு இருக்கணும். இந்த நீங்கள் போட்டிருக்கிற படம் எதுவுமே சரியானு எனக்கு படலை. அதாவது சில இடங்களில் பாருங்கள், ஒரு ரெண்டு மரங்கள், ஒரு மரம் வந்து ரெண்டு இடத்துலேருந்து உரத்தை எடுத்துக்குது அல்லது தண்ணி எடுக்குது, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வேறு ஒரு மாதிரி படம் போட்டு அனுப்புகிறேன்.